त्वं चेत् प्रसीदसि तवास्मि समीपतश्चेत् त्वय्यस्ति भक्तिरनघा करिशैलनाथ संसृज्यते यदि च दास जनस्त्वदीयः संसार एष भगवन्नपवर्ग एव. 43rd பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து. 42ல முக்த ஸ்வயம் சுகத துஷ்கத ஸ்ருங்கலாபியாம்ன்ற பத்தியத்துல சுவாமி தேசிகன் புண்ணியம் பாபம் இரண்டுமே நீங்கி மோக்ஷத்தை நோக்கி ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஆத்மாவை எப்படி ஆதிவாகிக தேவதைகள் அழைத்து செல்கின்றன சாதிச்சார். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அடைவேனாக பிரதிலபேயன்னு சாதிச்சார். சுக்ருத துஷ்கிருத ஸ்ருங்கலாபியான்றது சுவாரஸ்யம். புண்ணியம் பாபம் ரெண்டுமே வந்து தடைதான் மோட்சத்துக்கு. ஆழ்வார் சாதிக்கச்சே துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் அவ எல்லனாய் அப்படின்னு 3rd பத்தில 6வது பதிகத்தில் சாதிக்கிறார். 3, 6, 8. அப்ப துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் ரெண்டும் துயரம்தான் கொடுக்கறதுண்டு. அப்படிப்பட்ட சுக்ருத துஷ்கிருத ஸ்ருங்கலாபியா முக்தஹா ரெண்டுத்துல விடுபட்டவன் மோட்சத்தை நோக்கி சென்று அந்த கைங்கரியமான மகாதிகாரத்தை அடைய வேண்டும்னு சாதிச்சார். இப்ப 43 ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பத்தியம். இதுக்கும் ஒரு திருவாழ்மொழி பத்தியம் நமக்கு நினைவுக்கு வருது. இங்கே திருந்தேற்கு குற்றன் இருமானிலும் முண்டுண்டுமிந்த செங்கோலத்த பவளவாய் செந்தாமரைக்கன் என்னம்மான் உங்கே புகழ்கள் வாயவாய் புலன்கள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளிலேன்னு 8வது பத்தில 4வது பாசுரம் அது. 8ல கடைசி அதுல இருக்கக்கூடிய பத்தியம் அது. நெடுமார் கடிமை செய்வேன் போல வரக்கூடிய பாசுரம் அது. இங்கே திருந்தேற்கு குற்றன் இங்க என்ன குறைஞ்சு போயிட்டேன்னு அழுவாரங்க கேட்கிறார். உன்னை நினைக்கக்கூடிய மனம் இருந்தால் உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய கரணங்கள் இருந்தால் இங்கே அழுவார் உன்னுடைய அடியார்கள் குழாங்களோட கூடி இருக்கச்சே இங்க இருக்கிறது என்ன குறை இங்கே இருக்குன்ற மாதிரி தாத்பரியமா இருது. அதே மாதிரி தேசிகன் எங்க சாதிக்கிறார் துவம் சேர் பிரசீதசி உன் அருகிலேயே இருப்பனே இருப்பேன் என்றால் என்ன திவ்ய தேசத்துல வசிக்கிறதுன்றது ஒரு கொடுப்பன வேணும். இன்னைக்கு தேதியில பார்த்தோம்னா நம்ம சில திவ்ய தேசங்கள் மெட்ராஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் என்னமோ அந்த தேசங்களில் கொஞ்சம் ஸ்ரீ வைஷ்ணவா அறிவிப்பிடுங்க பெருமாளுக்கு இங்கே இருந்துட்டு இருக்கா. மிச்சப்படி பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ஒரு டூரிங் விசிட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ திவ்ய தேசத்தில் ஒரு ஜீவனம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். அப்போ எம்பெருமான் பக்கத்தில் இருக்கிறது எம்பெருமான் பக்கத்தில் இருந்தாலும் நிறைய பேர் பார்க்குறோம் அவள் கோயில் பக்கமே போகிறதில்ல. நிறைய பேரில் சில பேர் வச்சுப்போம். அப்போ எம்பெருமானத்தில் பக்தியோட வேணும். சரி பக்தி எப்படிப்பட்ட பக்தின்னு சொன்னால் அனகா பக்தின்னு சாதிக்கிறார். நேராக போறா பிரமாண சீக்கிரம் திரும்பி வரா. பாகவதா எவ்வளோ பேர் கோவிலில் இருக்கா அவாகிட்ட இவளுக்கு பிரீத்தி இல்லை. அப்படி பிரீத்தி இல்லாமல் இருந்து எம்பெருமான் கிட்ட மட்டும் பிரீத்தி இருந்ததுன்னா அது அனகா பக்தி ஆகாது. ஒரு குற்றம் உடைய பக்தி ஆகும், குற்றமற்ற பக்தி ஆகாது. அதுக்கு பொதுவாக கோட் பண்ணச்சு சத்ருக்னா விவான கோட் பண்ணுற வழக்கம் உண்டு. பரதநாட்டியத்தில் ஈடுபட்டு இருந்தார் அவர். ஏன்னா பாகவத சேஷத்துவம்னு அப்படிப்பட்ட பக்தி தான் அனகா பக்தின்னு வியாக்கரணத்தில் காண்பிக்கிறார். அதற்கு மேல உன்னுடைய அடியார் குழாம் அங்க இருக்கணும். உன்னுடைய அடியார் குழமும் அவளோட கூட இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா விரதா நான் இங்கேயே இருக்கேங்கிற சம்சார ஏஷ பகவன்னு அப்பவர்க்க ஏவ அப்பவர்க்கம்னு சொன்னா மோட்சம். திரிவர்க்கத்தை காட்டிலும் தனியா இருக்கு அப்பவர்க்கம். அப்படி நான் இங்கேயே இருக்கேன் இதுவே எனக்கு மோட்ச துல்லியம்னு சாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தை தாழ்த்தி சொல்லக்கூடிய பத்தியம் இல்லை, இது ஒரு அனுபவ ரீதி. அப்படியே வரதனோட காஞ்சிபுரத்தில் இருந்து நித்தியம் அவனை சேவிச்சுண்டு அவனோட அடியார்களோட கூட இருந்து அனுபவத்தை பகிர்ந்துண்டு அவளிடத்திலேயே பக்தியை செலுத்திட்டு இருக்கச்சே இப்படிப்பட்ட ஒரு இது வந்து அதுக்கு ஒரு சிரேஷ்டம் ஜாஸ்தின்னு இன்னொன்னு புரிக்கிறது. ஏதத் தேகாவசானேமாம் துத்பாதம் பிராபயன் சாதிச்சார் ஞாச தசகத்தில். இப்ப சுவாமிக்கு வைராகியம் அதிகமா இருந்திருக்கணுமே ஏன் ஏதத் தேகாவசான சாதிச்சார்னா இதெல்லாம் ஒரு காரணம். இங்கே தெரிந்திருக்கு வீக்குற்றன் இங்க இருக்கிற வரைக்கும் பெருமாளுக்கு எங்கே பண்ணிட்டு இருக்கலாமே ஏன் அதை விடுவானே த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் சொல்வா. அது மாதிரி இங்க இருந்துட்டு எம்பெருமானோட கைங்கரியத்தை பண்ணிட்டு அவ தாச குழாமோட இருந்துட்டு அதற்கு பிறகு இது எப்ப முடியலையோ அப்ப மோட்சத்துக்கு போலான்ற ஒரு எண்ணமானது சித்திக்கிறது. அன்வைத்த பதம்னா கரிசைலநாத பகவன் துவம் பசீதசி சேத் தவ சமீபத்தா அஸ்மி சேத் த்வயி அனகா பக்தி அஸ்தி த்வதீயா தாசஜனா சம்சிஜ்யதே செய்யதி ஏஷஹ சம்சார ஏவ அபவர்கஹ. கரிசைலநாத, கரிசைலநாதனா அத்திகிரி பெருமாளே, பகவன் கல்யாண குணங்களை உடையவனே. பகான்ற சப்தமானது ஆறு குணங்களை குறிக்கிறது. ஞானமலேஸ்வரியன்னு சொல்லிட்டோம், அது பகவானிடத்துல மட்டும்தான் அந்த சப்தத்துக்கு பரிபூர்ணமா முக்கியமான அர்த்தமா இருக்கு, மிச்ச இடங்கள்லாம் ஔபச்சாரிகமா இருக்கு. அப்ப பகவன்ன்றது அந்த பகவத் சப்தத்தினுடைய சம்போதனம். பகவான்னு சொன்னா பிரதமா விபக்தி, பகவன்னு சொன்னா சம்போதன பிரதமா. அது துவம் பிரசீதசி சேத், ஏன்னா இப்ப சொல்லப்பட்ட முன்னாடி சொன்னோம் நம்ம திரு திவ்ய தேசத்துல வாசம், எம்பெருமானத்துல பக்தி, பாகவத இடத்துல பக்தின்னு இதெல்லாம் அவன் அருள வேண்டும். அதனால துவம் பசீதசி சேத்து முதல்ல அதை போட்டுண்டார். நீ அருள்வாயே ஆனால், நீ அருள்வாயே ஆனால், ஆயின் பசீதசினா நீ ஷுட் கிராண்ட் நடத்தம். இஃப் யூ கிராண்ட் தவ சமீபத்தக அஸ்மிசேத், சமீபத்தகன தசலின் பிரத்தியம் அது அஞ்சமய பக்தி, ஆனா அது எல்லா அர்த்தத்தையும் கொடுக்கும். அப்ப அருகில் அர்த்தம் ஆகுது. தவ சமீபத்தகனா தவன ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், உன்னுடைய அருகில் அஸ்மி சேதே இருப்பேனே ஆகில், நான் இருந்தேன்னா துவயி அனகா பக்தி அஸ்தி சேத்னு வச்சுக்கலாம். துவயின உன்னிடத்தில், உன் விஷயத்தில், சப்தமி பக்தி ஏகவச்சனம். துவயி அனகா பக்தி, குற்றமற்ற பக்திக்கு நம்ம விளக்கம் சொன்னோம். எம்பெருமானத்துல மட்டும் இல்லாம அவனுடைய அடியார்கள் இடத்துலயும் அந்த பக்தியானது இருக்கணும். அவன் சம்பந்தப்பட்ட எந்த வஸ்துவா இருந்தாலும் அதில் தான் பக்தி இருக்கணும் நமக்கு. அஸ்தி சேத் இருக்குமே ஆகில், துவதீய தாசஜனக சம்சிஜ்யதே யதி, உன்னுடைய துவதியகன்னு சொன்னா உன்னுடைய தாசஜனக அடியார் குழாம் இருக்கு, அது கூட இருக்கு, அவா கூட இருக்கிற மாதிரி நீ உண்டு பண்ணுவேயானால், அவளோட சம்சேஷம் இருந்துட்டே இருக்கணும். அப்படி ஒரு சம்சேஷம் கிடைச்சதுன்னா ஏஷக சம்சார அபவர்க ஏவ, இந்த சம்சாரம் இருக்கே, அல்லது இந்த ஏஷ சம்சார ஏவ அபவர்கன்னு வச்சுக்கலாம். இந்த சம்சார, இந்த சம்சாரமானது இதுவே எனக்கு மோட்சதுல்யம், மோட்சமாகி விடுகின்றதுன்னு அப்பவர்கன்னு சொன்னா மோட்சம். அஸ்தி பவத்து அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா, கரிசைலநாத பகவன் துவம் பிரசீதசி சேத் தவ சமீபத்தா அஸ்மி சேத் துவயி அனகா பக்தி அஸ்தி சேத் துவதீய தாசஜன சம்சிஜ்யதே ச யதி சேத் யதி, அல்லது யதி ஏஷ சம்சார ஏவ அபவர்க, அந்த சம்சார ஏஷ இல்ல சந்தினால சம்சார ஏஷன் எடுத்து, மறுபடியும் ஏஷ பகவன் வரைச்சே ஏஷ பகவன் எடுத்து, மறுபடியும் அபவர்க ஏவ அபவர்க ஏவ, அதாவது பின்தொடர்ந்து ஏகாரம் வந்ததுனால அங்க விசர்க்கம் லோபம் ஆயிடுத்து. அடுத்து அந்த ஏஷ சப்தத்துக்கு பின்னாடி அகாரத்தை தவிர எது வந்தாலும் லோபம் வந்துடும், விசர்க்கமானது. இதெல்லாம் சந்தியிலான கரிசைலநாத பகவன் அத்திகை பெருமாளே, எம்பெருமானே, பகவானே, துவம் பிரசித்த சிச்சேத், நீ அருள் புரிவாயேயானால், தவ சமீபத்தக அஸ்மி சேத், உனக்கு அருகில் அடியேன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவேனையாகில், துவயி அனகா பக்தி அஸ்தி சேத், உன் விஷயத்தில் எனக்கு குற்றமற்ற பக்தி இருக்குமேயானால், துவதீய தாசஜனக சம்சிஜதே யதி, உன்னுடைய அடியார குழாம் இருக்கே அவளோட இருந்துட்டு என்னுடைய ஏகஸ்வாதுன புஞ்சித்தன வச்சனம் இருக்கு. ஒரு சந்தோஷத்தை நம்ம தனியா அடையக்கூடாது, அனுபவிக்க கூடாது. அப்ப எம்பெருமான் விஷயமா இருந்தா கூட அது நாலு பேரோட பகிர்ந்துக்கணும். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமே ஆனால் ஏஷக சம்சார ஏவ, இந்த சம்சாரம் இருக்கே, இந்த சம்சாரமே அபவர்கஹ மம, எனக்கு இதுவே மோட்சமாக விடுகின்றதுன்னு 43வது பத்தியத்தினுடைய தாத்பரியமா இருக்கு.